Les بون لي بون في نجبان الف لكوا الف بدال ابجي ولا مم دال اي تك الاهم تك لي عندك يايم جنتي اي سواري دا غالا مم دال في خمبو رك لا خم مم دال فو فو فو تاما جي دي ينغتو رك مونغي فا ليغي نا ان ميم تان الف لا 6e سكوندير لا نيك ليغي نا مين جور موي جانغ سي بيمو جانغ سي ليغي بروف بي نيو ني ديف كونجوغيزون Légué, c'est un prof de la réunion. La réunion. Qui peut me faire une phrase en utilisant l'auxiliaire avoir au présent de l'indicatif? Monsieur, monsieur, monsieur, monsieur, monsieur, monsieur, monsieur, monsieur, monsieur. Prof, il n'y a pas à toi. Il n'y a pas à un tam-tam. Prof, il n'y a pas bravo, c'est bien, c'est bien, c'est juste, c'est bien. Légué, prof de la réunion. Qui peut me faire une phrase en utilisant dès que? Désigné mi dal ñor nani monsieur monsieur monsieur monsieur monsieur monsieur monsieur monsieur bien ah apparemment aujourd'hui l'intelligence est au rendez-vous Désigné à toi Désigné nako dès que monsieur monsieur bien waaw dès que légui Désigné fekk mi ngi sol sœur ak genre ndoket yoyu Désigné dal di jël sœur bi dal di koy tak ci ndig li wok sœur bi takka dal di jël manche akka manche wu yereem bi akka daali genn stable bi da dox ci allée bi touti ba ñew ba ci kanam prof bi rek day digge melni kuy lembal lek seug nan monsieur bi monsieur de ko yengal musaf di riit nak tadi nan ko de ko yengal musaf ah de ko yengal musaf ah de ko yengal musaf ah de ko yengal musaf rek prof bi ne ko day digge ben xamona ni affaire ngeewal nga fi indi wala dawe daw daw daw